கவிதை தெரியுமா? கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. இதயமே தெரியுமா, உனக்காகவே நானடி. இமையோட மறுக்கின்றது ஆவலே, இதன் சொல்ல துடிக்கின்றது காதலே. கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. கவிதையே தெரியுமா. கொலுசே என் மடியில் விழுந்த பரிசே, ஊஞ்சல் மழை மேகம் அருகினில் வந்து என்னை தாளாட்டுதே. வானம் காணாத வெண்ணில ஒன்று மோக பாலூட்டுதே. நானும் பொறி நீட்டுதே. கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. கவிதையே தெரியுமா. தங்கிட்ட தத்திமி, தங்கிட்ட தத்திமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. தங்கிட்ட தத்திமி, தங்கிட்ட தத்திமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. கரைந்து விடவா, உறக்கம் பிறக்கும் திருடா, என் கனவில் பதுங்கி இருடா. உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா. இருவரின் நாடை மகளியாக இரவை நாம் ஆளவா. வேர்வை குடை தேடவா. கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. இதயமே தெரியுமா, உனக்காகவே நானடா. இமை மூட மறுக்கின்றது காதலே, இதை சொல்ல துடிக்கின்றதே.